లక్ష్మీనాథ సమారంభాం నాథజామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మరుగ్మ వ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్ భగవతో సదైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యస్య వాగ్వృద్ధిపర్యంతాయతి రాధ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞానగణ స్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోహదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కర సర్వేభ్యః నమస్కారః. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். ரகுவீரகத்திய உபன்யாசத்தில் நாம் இப்போ அரண்யகாண்டத்தில் 32வது சூர்ணிக்கையிலிருந்து பார்க்க இருக்கிறோம். சென்ற 31வது சூர்ணிக்கையில் இந்த திருஷிரசனுடைய மூன்று தலைகளை கொய்து அவனுக்கு சூரியனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னார். திருஷீர ஷீரஸ்திருத்தய திமீர நிராச வாசரகரா என்பதாக நாம் பார்த்தோம். இந்த உபன்யாசத்தில் மொத்தம் 32வது சூர்ணிக்கை தொடக்கமாக 36வது சூர்ணிக்கை பர்யந்தம் இன்று அனுபவிக்க இருக்கிறோம். தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகன கோஷித விஜய கோஷணா கரதர கரதரு கண்டன சண்ட பவனா த்விசப்த ரக்ஷசகஸ்ர நலவன விலோலன மகாகலபா அசஹாய சூரா அனபாய சாகசா என்பதாக இந்த சூர்ணிக்கைகள் எல்லாம் நாம் இன்று சுவாமி தேசிகன் அனுபவித்த விதத்திலே அனுபவிக்க இருக்கின்றோம். தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகன கோஷித விஜய கோஷண. தூஷணன் திருஷிரசனுடைய வதம் முடிந்த பிறகு இங்க தூஷனுடைய வதத்தை பற்றி தெரிவிக்கிறார். அவனுடைய பெயர் தூஷணன். தூஷணன் என்று சொல்லக்கூடியதான ராட்சசனை ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகன கோஷித விஜய கோஷணா சமுத்திரத்தை முழுவதையுமாக சோஷணம் பண்ணினதுனால அவருக்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அடைந்த முனி கணங்கள் அவர்களால கோஷிக்கப்பட்டதான அதாவது விஜயத்தை சூசிக்கும்படியான ஒரு சப்தத்தை உடையவனே அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப தூஷணன் அப்படின்றவன் அவன் ஒரு ராட்சச சேனை தலைவன். அவன் ஒரு சமுத்திரம் போன்றவன். சமுத்திரத்தை வற்றச் செய்தா போல ராமன் அவனை வதைத்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அவனை வதைத்ததுனால முனிவர்கள் அந்த கோஷ்டிகள் எல்லோரும் சேர்ந்து ஜெயமுண்டாகட்டும் ராமனுக்கு என்று அவனை போற்றினார்கள், ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதுவும் ஆரண்யகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா ததோ ராஜர்ஷய சர்வே சங்கதா பரமர்ஷய சபாஜ்யம் உதிதா ராமம் இதம் வசனம் அப்ருவன் அப்படின்னு விஜயத்தை கோஷித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த காவியக்காரால் அனுப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவா. சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ரொம்ப அழகாக காண்பிக்கிறார் அதெல்லாம். ஏன்னா அதுதான் சுவாமி தேசிகனே சொல்றார், தான் சுயம் சொல்லிக்கிறாரு. அதுவும் காவியேஷு கோமலதியஹா அப்படின்ற அருள்யம். அந்த மாதிரி இங்க வார்த்தை பிரயோகங்கள்லாம் பாருங்க, சோஷண தோஷித கோஷித கோஷண இப்படி இருக்கு. அதுவும் எப்படி அகஸ்தியர் சமுத்திரத்தை சோஷண, அதாவது சமுத்திர ஜலத்தை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டாரோ, எப்படி வாதாபிய உண்டு ஜீர்ணமாக்கினாரோ அதுபோல அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதுவும் கரஸ்த நிஹித சங்கே தூஷணஸ்த நிபாதிதா ஹதஸ்த த்ரிசிரஸ்சாபி நிர்பயா தண்டகா கிருதா. அரண்யகாண்டத்தில் 36வது சர்க்கத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். நிர்பயா தண்டகா கிருதா, தண்டகாரண்யம் எந்த விதமான பயமும் இல்லாமல் இருப்பதற்காக இப்படி ஒரு உத்தமமான காரியத்தை செய்தவர் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்றார். இங்க கரணுக்கு அபேட்சையா பார்த்தார், கரண காட்டிலும் இந்த மூன்று தலைகளை உடைய த்ரிசிரஸ் பலம் உள்ளவன் அப்படின்றத முன்னாடி 31வது சூர்ணிகையில சாதித்தார். அதனாலதான் அகோ வீரியம் அகோ தைரியம் அப்படின்னு ஆரண்ய காண்டத்தில் இங்க சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் கரதர கரதரு கண்டன சண்ட பவனா அப்படின்னு சொன்னார். அதுலயும் பார்த்தீங்கன்னா அத்தியந்தமாக ஒரு குரூரமான ஒரு ஆகாரத்தை உடையவனாக இருக்கக்கூடிய கரண் அப்படின்ற ஒரு விருட்சம், அந்த விருட்சத்தை கண்டிக்கிறது அப்படின்னா சேதனம் பண்றதுல எப்படி இருந்தான் பெருமாள் சண்ட பவனா. அதுவும் சாஸ்திரத்துல சொல்லுவா குரூர மாருதம் அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சண்ட மாருதம் போன்று இருந்து கொண்டு கரணை வதம் செய்தார் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. திசப்தரக்ஷ சகஸ்ர நலவன விலோலன மகாகலபா, ஈரேழு 14,000 ராட்சசர்களான ஒரு மிகவும் குரூரமாக தண்டகாரண்யத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லோருக்கும் பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்ததான அந்த 14,000 ராட்சசர்களை முழுமையாக அழித்தவன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன். சுவாமி தேசிகன் அதை எப்படி சொல்றார்னா, இங்க நலவன விலோலன மகாகலபா, அதுவும் கலபம்னா யானைன்னு அர்த்தம். இந்த யானை தாமரை காட்ட ஒண்ணுமே இல்லாதபடி கூண்டோடு அழிச்சுடும். ஏன்னா அதுக்கு அந்த மிருணாளம் ரொம்ப பிடிக்கும், தாமரை தண்டு, அதனால மொத்தமா அழிச்சுடும். அதுபோல 14,000 ராட்சசர்களையும் முழுமையாக அழித்தவனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்ற. அதுவும் இங்க சொல்லும்பொழுது திசப்தேதி அப்படின்னு சொல்லி வியாக்கியானத்தில் சொல்றார், சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீமகர்மனாம் ஹதான் ஏகேன ராமேன மானுஷேன பதாதினா அப்படின்னு. தாமரை காட்டை ஒரு கலபம் அழிக்குமா போலே 16,000 ராட்சசர்களையும் தாமரை காட்டை அழிக்கிற விஷயத்தில் கலபமாயிருக்கிறார் என்றபடி அப்படின்னார். இங்க இந்த ஸ்லோகத்தை சாதிக்கும் போது பகவத் விஷயத்துல அந்த மாதிரி திசப்தரக்ஷ சகசிர நலவன விலோக விலோலன மகாகலபா அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் அசகாய சூரா, அசகாய சூரன் ஏன்னா 14,000 ராட்சசர்களையும் முழுமையாக அழித்தவன் இல்லையா, ரிஷிகள் அப்படித்தானே ஸ்தோத்திரம் பண்ணுவான். அதனாலதான் ஆரண்ய காண்டத்திலே கூட தேவா சகந்தர்வாக சித்தாஸ்த சகாச்சாரினாக சமீயுஸ்த மகாத்மானா யுத்த தர்சன காங்கினஹா அப்படின்னா ராமாயணத்துல. இப்படி 14,000 ராட்சசர்களை அழித்த ராமனுடைய அடுத்த நடவடிக்கைகளை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய தேவகணங்கள் எல்லாருமே காத்துருக்கா அடுத்து என்ன ஆக போறதுன்னு. அதனால தான் இவா ரெண்டு பேரையுமே அவ ஸ்தோத்திரம் பண்றா, துவாபியாம் அப்படின்னு ஆரண்ய காண்டத்துல ஸ்தோத்திரம் பண்றா. அசகாய அப்படின்றதுனால இவன் ஒருத்த மட்டும் அசகாயம் கிடையாது. அதுவும் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, தோலாத தனிவீரன் அப்படின்னு சொல்லுவார். கூடவே இருக்கான் லக்ஷ்மணனும். ராமன் ஒருத்தனே ஒருத்தன், எதிரி 14,000 ராட்சசர்கள், எப்படி இந்த மாதிரியான ஒரு யுத்தம் பண்ண முடியறது அவனால? அதனாலதான் தோலாத தனிவீரன் அப்படின்னு சொன்னான். அதுவும் மொத்த பேரும் எப்படி, அதாவது ராமன் 14,000 ராட்சசர்களையும் அழிப்பார்களா என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த முனிகணங்கள், தேவகணங்கள், அதாவது யார் யாரா, தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், சகஜாரினர்கள் எல்லாருமே எப்படி காத்து எதிர்பார்த்திருந்தாரா, அவ மனசால பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அதுவும் மூன்று கட்டிகைகள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது 1.5 மணி நேரத்தில் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் 14,000 ராட்சசர்களையும் வதம் செய்தான் அப்படின்னு இருக்கு. எல்லா ரிஷிகளும் சேர்ந்து அகோ வீரியம் அகோ தாட்சியம் விஷ்ணோரேவகி திருஷ்யதே அப்படின்னு எல்லா, அதுவும் விஷ்ணுவை போலவே விஷ்ணுவேதான் அப்படின்ற போல அவர்களாலே எம்பெருமான் பார்க்கப்பட்டான் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல அசகாய சூரான்னு சொல்லும்போது. பிறகு அனபாய சாகசா, அசகாய சூரா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ரசமான வெளிச்சொல். இந்த இடத்துல அனபாய சாகசான்னு சொல்றார், அதுவும் மிக ரசமான வெளிச்சொல். அதை காட்டிலும் இது கொஞ்சம் அழகான வெளிச்சொல். ஏன்னா ராட்சசனுடைய கூட்டத்தில் அவர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு செல்வது அப்படின்றது ஒரு மகா சாகசம் பண்றா போல. ராட்சசாலுக்கு எதிர சண்டை போடுறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. இதே மாதிரிதான் ராவணனுடைய யுத்தத்தப்போ சுக்ரீவன் ஒரு சாகசம் பண்ணுவான். பெருமாளே சொல்றார், இந்த மாதிரியான சாகசங்கள்லாம் பண்ணாதே அப்படின்னு பெருமாளே காண்பிப்பார். சாகசம் து பலாத்கார கிருத்தகாரியே தமே பிச்சே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏன்னா சாகசம் பண்றவாளால மட்டும்தான் ஒரு காரியத்தில் எந்த விதமான பயமும் இல்லாமல் பிரவர்த்திக்க முடியும். அப்படி பெருமாள் இந்த காரியத்தை பிரவர்த்திச்சான். அதனால ரிஷிகள் என்ன சொல்றா, அவரை ஸ்தோத்திரம் பண்றா, ஜெய ஜெய அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றா. இந்த 32வது சூர்ணிக்கையில தொடக்கமாக 36வது சூர்ணிக்கை பர்யந்தமாக எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை ரிஷிகள் எல்லாம் கரண், திரிசிர தூஷணன், திரிசிரசன் இவர்களுடைய வதத்திற்காக ஸ்தோத்திரம் செய்கின்றனர் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.